శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంత రూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు కణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం మూడు గలం తెలియ கருணைக்கு ஆலயமாக்க அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கூட்டத்தில் எல்லாரும் சேர்த்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷத்தேத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். జానకీకాంతస్మరణం నమః పార్వతీపతయే. ఆంజనేయరుకు విశేషం ఏంటంటే, బుద్ధిర్ బలం యశో ధైర్యం నిర్భయత్వం అరోగత అజాడ్యం వాక్పటుత్వంచ హనుమత్ స్మరణాత్ భవేత్. ரொம்ப வேதாந்தங்களும் தத்துவங்களும் அறிஞ்சவளுக்கு உடம்பு சிம்பிதி கிடக்கும். நமக்கு எது வந்தாலும் அனுபவிச்சுக்கிறோம்னு இருக்கோம், தைரியம் இருக்காது. உடம்பு நல்லா கொடுத்துருக்கும், தைரியம் இருக்காது. எதது பரஸ்பரம் விருத்தமாக இருக்கிறதோ லோகத்தில் நல்ல தைரியம் இருக்கும், உடம்பு வலு பரம வலு இருக்கும், அவன் முரட்டுத்தனம் கட்ட வழியில்தான் இருக்கும், பக்தி இருக்காது. பக்தி இருக்கும், அவனுக்கு ஞானம் இருக்காது, வெறும் மூட புத்தியாக இருக்கும், இல்லை வேணும் முரட்டு புத்தியாக இருக்கும். ஆஞ்சநேயராகனா ராமாயணத்தில் அவர் சொல்கிறப்போ ஒன்பது வியாகரணம் அவருக்கு தெரியும், இப்போ அவரோட பேசுறது கஷ்டம்டா அப்படின்ட்டு ஜாக்கிரதையாக பண்ணுதுன்னு ராம வால்மீகி சொல்கிறப்போ நவ வியாகரணம் தெரிஞ்சவரவர் அப்படின்னு படிப்புலையும் அப்பேற்பட்டவர். சத்துவத்தறியத்தில் பிரம்மசாட்சாத்கார மன்றத்தில் பகவத்கீதைக்கே ஹனுமத் பாஷ்யம்ன்ட்டு பைசாச்சி பாஷ்யம்னு பேர். பைசாச்சின்னு ஒரு பாஷை அது காலத்தில் ஆறு பிராகிருதத்தில் பைசாச்சி பாஷ்யம்னு ஒரு பாஷை. அந்த பைசாச்சி பாஷையில் முதல்ல பைசாச்சி பாஷ்யம்னு பேர் இருக்குது. அதில் ஹனுமான் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் பண்ணியிருக்காருன்ட்டு அதில் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஞானம் வித்ய பலம் தைரியம் யசஸ்து எல்லாத்துக்காலும் பக்தி. ஆஞ்சநேயரை பக்தியில் மீறவா ஒத்துணும் கிடையாது. பலத்தில் இருக்கிறவனுக்கு பக்தி இருக்காது, பக்தி இருக்கிறவனுக்கு பலம் இருக்காது. பக்தியிலையும் ஆஞ்சநேயக்கு மேலே பக்தம் கிடையாது, பலத்திலையும் ஆஞ்சநேயனை காட்டிலும் வீரியத்துலேயும். இப்போ இந்த நம்ம ஊர்லெல்லாம் ஹனுமார்னு பேர் ஆஞ்சநேயருக்கு. இந்த கன்னியாகுமரி முதற்கொண்டு அநேகமாக சித்தூர் வரைக்கும் தமிழ் ஊர்லெல்லாம் ஹனுமார்னு பேர். அப்புறம் தெலுங்கு தேசத்தில் வர கொஞ்சம் ஆஞ்சநேயர்னு ஆஞ்சநேயன்னு பேர் கொஞ்சம் தெலுங்கு தேசத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி. இங்கே ஹனுமான்கிற பேர் கொஞ்சம் ஜாஸ்தி. தெலுங்கும் தாண்டி கன்னடம் தாண்டிட்டு ஹனுமந்தான்னு சொல்கிறது கன்னட தேசத்தில். ஹனுமந்தா ஹனுமந்தான்னு சொல்கிறது, நாம் ஹனுமாருங்கிறோம் ஹனுமந்தாங்கிறது. அது கனண்ட மகாராஷ்டிர தேசம் போயிட்டா இந்த பேர்லாம் தெரியாது. மாருதி மாருதின்னு சொன்னால் தான் அவளுக்கு தெரியும், மாருதிங்கிற சொல்கிறாங்க. மகாராஷ்டிரம் தாண்டி சென்ட்ரல் ப்ராவின்ஸு, சென்ட்ரல் இந்தியா, ஹிந்துஸ்தான் ஆரம்பிச்சு பஞ்சாப் காஷ்மீர் வடக்கு யுனைடட் ப்ராவின்ஸ் வரைக்கும் போயிட்டா மகாவீர்னு பேர் வருது. பஜரங் மகாவீர், மகாவீர்னு பேர் வருது, மகாவீரன் பேர் வருது. மகாவீர வீரருடைய மகாவீர் கிமந்தர்னு சொல்றாங்க. மகாவீர் மகாவீர்னு இருக்கு, மகாவீரன் இருக்கு. மாருதின்னு பேர் மகாராஷ்டிர தேசத்தில். ஹிந்துஸ்தான் தேசங்கள்லாம் பஞ்சாப் ஹிந்துஸ்தானங்கள்லாம் மகாவீரன் பேர் வருது. அந்த மாதிரி வீரியத்தில் அவருக்கு சமானம் கிடையாது, பக்தியில் அவருக்கு கிடையாது. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திரத்திர கிருதமஸ்திகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் அருசின்னமத ராட்சசாந்தகம் அப்படின்னு ராம ராம ராமான்னு எங்கே சொல்லிகிட்டு இருந்தாலும் அங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவர் கையை குறிப்பிண்டு கண்ணால் ஜலஞ்சலம் விட்டுண்டு அப்படியே காத்துட்டுருக்கார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் அந்த ராமநாமாமிரதத்தை அவ்வளோ பரமபக்தி பலத்திலையும் அந்த உச்சநிலை, பக்தியிலையும் உச்சநிலை, வீரியத்திலையும் வச்சனல, தைரியத்திலையும் வச்சனல, வித்தத்திலையும் வசந்தனல, ஞானத்திலையும் வசந்தனல. தட்சிணாமூர்த்தி சரகாதிகளுக்கு உபதேசம் பண்றாருன்னா ராமன் வந்து ஆறு உபதேசம் பண்றாருன்னா ஆஞ்சநேயர் தான் உபதேசம் பண்றார். வைதேகி சகிதம் சுரத்ருமலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பக வாசனே மணிமீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிபி பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிரபுத்தம் ராமம் ஹஜே சாமணம். தட்சிணாமூர்த்தி எப்படி மகர்ஷிகளுக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்ணுறாரோ அதே மாதிரி சாட்சாத் ஸ்ரீராமன் மகர்ஷிகளுக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்ணுறார். ஒருத்தர் முன்னிட்டு இருந்துதானே உபதேசம் பண்ணணும் எல்லாருக்கும். ஆறாமத்தில் பார்த்துட்டு சொல்லணும் அக்ரே வாசயதி, சொல்ல முடியா பண்ணுறது ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கு. இதை வச்சுட்டு தெலுங்கு தேசத்தில் தெலுங்கு பாஷையிலேயே இருக்க முடியாத பெரிய அத்வைத கிரந்தம் சீதாராமாஞ்சனேயம்னு பேர். சாட்சாத் ராமன் பக்கத்தில் சீதைக்கும் ஆஞ்சநேயருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ண முடியானது. இங்கே அத்வைத கிரந்தம் தமிழ் தேசத்தில் கைவல்ல நவனி இதுன்னு சொல்றது இருக்கிறது இல்லை. தமிழே ஒரிஜினலாகவே ஏற்பட்டது அங்கே கைவல் நவனி இதுன்னு சொல்றது. இங்கே ஹிந்துஸ்தானி தேசத்தில் விசாரசாகரம் விருத்தி பகவாகரம்னு ஹிந்துஸ்தானியில் அத்வைத கிரந்தம் அந்த பாஷையிலேயே முதல்ல ஏற்பட்டது. தெலுங்கு தேசத்தில் பெரிய அத்வைத கிரந்தம் சீதாராமாஞ்சனேயம்னு யோகம் ஞானம் ரெண்டும் ஆஞ்சநேயருக்கு சீதாராமன் உபதேசம் பண்ணி அந்த மாதிரி ஞானத்திலையும் பக்தியிலையும் பலத்திலையும் தைரியத்திலையும் வீரியத்திலையும் சர்வத்திலையும் மேல்நிலையடைந்தவர். அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் விரோதம். ஞானியாக இருக்கிறவன் பாட்டுக்கும் தனக்காரியெல்லாம் உடம்புல சீரணத்துக்கு அவன் பாட்டுக்கு ஒன்று ஆறு வந்தாலும் சரி என்ன அடிச்சுக்கிட்டும் போகட்டும் நான் நமக்குன்னா அப்படின்ட்டு வாய உண்டு உட்காந்துருக்கிறவன் ஞானிகள் இல்லை. பக்தியாக இருக்கிறவனும் அவன் கண்ணால் அழுகிறது உட்காந்துருக்கணும் எழுதுகிறவன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு போய் உபகாரம் பண்ணுறதுக்கு அவனால் முடியாது. வேதமே வராது வேலை சகலத்திலையும் நிறைஞ்சு இருந்தது ஆஞ்சநேய சுவாமி. அதே மாதிரி பிரம்மச்சரியம் ஒரு க்ஷணம் கூட இந்த பெரிய குருகால் இந்த காமங்கிற ஒரு ஞாபகமே கிட்ட வராமல் இருக்க முடியாது. இவ்வளவு சாஸ்திரங்களையும் அறிஞ்சவர், இவ்வளவு பிரம்மச்சரியத்தில் இருந்தவர் சாட்சாத் ஆஞ்சநேயர். நம்மளோட இதுக்குள்ள ஆஞ்சநேயருக்கு ஈடு கிடையாது. அவரை நினைச்ச மாத்திரத்தினால நமக்கு தைரியம் வரும். அவருடைய நினைச்ச மாத்திரத்தினால ஒரு பயவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். அவருடைய நினைச்ச மாத்திரத்தினால பக்தி வரும். அவருடைய நினைச்ச மாத்திரத்தினால நமக்கு ஞானம் வரும். அப்படி இருக்கிறவா புருஷன் அவருடைய நினைச்ச மாத்திரத்தினால் நமக்கு காமமெல்லாம் போயிடும். அப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷன் மகாவீரன்ட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு பேர். எல்லாத்துக்கும் மூலம் ஆஞ்சநேயருடைய பக்தி இருந்துட்டு தானே நமக்கு சகலமும் வரும். சகல வித்தைகளுக்கும் அவர் தான் சிஸ்டா தான். ஒரு ஒரு நல்ல ஒரு பிடிப்பு நம்ம முதல்ல இருக்கணும் நமக்கு. அதனால் அவர் தான் புத்தி யசா பலம் தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம். அஜாட்யம்னா ஜடமாக நோம்பு டிப்ரெஸ்டாக இருக்க ஒரே மட்டித்தனமாக. அது இல்லாமல் இவ்வளவும் தெரியும் வாக்கால் சொல்ல முடியாது. வாக்குப்படுத்துச்சு இவ்வளவும் இருக்கும் வாக்குனால சொன்னால் புரட்சியாக இருக்கிறது மனசுக்கு அவளுக்கு மனசுக்கு உள்ளே செல்ல முடியாது நம்ம சொல்ல தெரியாது. அவ்வளவு வாக்குப்படுத்தும் இவ்வளவும் எதனால் வரும்னா ஹனுமானுடைய ஸ்மரணத்தினால நமக்கு கிடைக்கும். அவர் நம் குறிக்கோளாக வச்சிருந்து சகல சாஸ்திரங்களையும் நம் திரும்பியும் அபிவிருத்தி பண்ண முடியாத அனுகிரகம் அவர் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டியது. ஆஞ்சநேய சுவாமிக்கு நம பார்வதி பதயே.